శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాహక్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్గృతిపర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీశైలవంశాత్మ పితామహస్తి శ్రీవాసదూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాసి. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మాలుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకికోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాథం కోనయాతి పరాంగతిం వ్యపిబంధతుతం రామ చరితామృతసాగరం మదృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం గోష్పదీకృతవారసింహశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోహజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం స్వాతాత్మజం వానరయోధముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘిసంధో సలిలం సలీలం శోకవన్నిం జనకాత్మజాయా. ఆదాయ తేనైవ దదాహలంకాం రమామితం రాంజలిరాంజనేయమాంజనేయమతిపాటలాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతరమూలమాసనం భావయామిం రఘున సంగీతనం యత్ర తత్ర రోమో రఘునాథకీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతి నమత రాక్షసాంతకం వేదవేద్యే వరేం శ్రీజాతేతాత్మజే వేద ప్రాచేత సాదాసీ సాక్షాద్రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం మౌని ప్రణీతం దశ శిరసశ్వత పథం నిశామయధ్వం శ్రీరాఘవందరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం మాజాను బాహుమరవిందదళాయ సాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతనే హైమే పుష్పకమాసనే మణిమయే వీరాధనే సుస్థితం అగ్రే వాదేతి ప్రభంజనదే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామణం. శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. నాలు పేరం குழந்தைகளோட நாலு தம்பதிகளோட தசரத சக்கரவர்த்தியும் கிளம்பிட்டேராம். தசரத சக்கரவர்த்தியும் அயோத்திக்கு போறதுக்காக போனா இவர் ஜனக மகாராஜா பின்தொடர்ந்து வர நிறைய சமிருத்தமா நிறைய ஒரு ஒரு தனங்கள் பணம் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொன்னா அப்படியே வண்டி வண்டியா கிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய ததோ பரம சம்ருஷ்டா கன்யாதனம் அனுத்தமம். இதுதான் கன்யாதனம். கன்யாதனம் நாம கேட்கக்கூடாது, அவளா கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். தங்கம், வெள்ளி, அப்புறம் முத்து, இப்படி எல்லாம் ரத்னங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்டி, இப்படி ஒரு வண்டி இல்ல நூறு வண்டிகள், இப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். அந்த கொடுத்தது மாத்திரம் இல்ல, ததவ் கன்யா பிதா தாசாம், அவ கன்யா பிதாவா இருந்திருக்கிறவ அவெல்லாம் இதெல்லாம் கொடுக்கிறார். சுவர்ணம் கிரண் எல்லாம் கொடுத்தார். கன்யாதனம் பரம சம்ஹிருஷ்டா, ஐயோ இப்படி கன்யா சுல்கம் கேக்குறானே, நான் எத்தனை பேருந்த கடன் வாங்கறது, எத்தனை நாளைக்கு கடன் அடைக்கிறது, இது என்ன நினைச்சுட்டு கஷ்டப்பட்டு குடுக்கலையா, பரம சம்ஹிருஷ்டா, ரொம்ப சந்தோஷத்தோட குடுக்கலாம். நம்ம ட்ரெஷரியில இருந்து என்ன பண்ண போறது, இதை கொடுத்து அனுப்பிப்போம், நம்ம குழந்தைக்கு கொடுப்போம்னு சொல்லி அப்படி பிரீத்தியா குடுக்கிறாளாம். இப்படி தத்வா பகுதனம் ராஜா சமனுஜாபிய பார்த்திவம் பிரவிவேச சுநிலையம் மிதிலம் மிதிலேஸ்வர. இப்படி எல்லாம் கொடுத்து தசரத சக்கரவர்த்திய அணைச்சி வச்சுட்டு ஜனக மகாராஜா மிதிலாபட்டினத்துக்கு தங்காத்துக்கு இவர் வந்துட்டேன். அவர் தசரத சக்கரவர்த்தி இந்த பசங்களை எல்லாம் அழைச்சிருந்து போயிட்டே இருக்கிறார். போயிண்டே இருந்த கச்சந்தம் வியாக்கம் சரிசங்கம் சராகவம் கோராஸ்மபக்ஷிணோ வாச்சகம் திடீர்னு பார்த்தா ஒரு அபசகுணம் வருதாம். பட்சிகள்லாம் ஒரு சப்திக்கிறது, இந்த பட்சிகள் சப்திக்கிறதுல இது சகுனத்தை பாவிக்க, அதாவது நல்லத்தை சூச்சிப்பிக்கக்கூடிய சில பட்சிகள், கெட்டதை வரப்போற கெட்டதை தெரிவிக்கக்கூடியதான சில பட்சிகளுடைய சப்தங்கள். அங்கு வரக்கூடிய சப்தம் எப்படிப்பட்டதுன்னாக்கா கெட்டது சொல்ற மாதிரி இருக்கிறதா இருக்கு. ஆந்த சொல்றதுன்னு ஒரு வழக்கம், ராத்திரியில என்ன பண்ணும், மத்தியான வேளில ஆந்த இருக்காது, ராத்திரி வேளில ஆந்த இருந்துட்டு இருக்கும். ஆந்த கீன்னு ஒரு குரல் கொடுக்கும், அது ஒரே ஒரு வாட்டி சப்திச்சதுன்னாக்கா அது ஆகாது, வேற ஏதோ கெட்ட சமாச்சாரம் வரப்போறதுன்னு அர்த்தம். அது ஒரு வாட்டி சொல்லிச்சுனாக்கா அந்த ஆந்தையே கீன்னு சொன்ன பிற்பாடு மறுபடியும் இன்னொரு வாட்டி சப்திச்சதுன்னாக்கா கீ மறுபடியும் சப்திச்சதுன்னா அப்ப அந்த ஆந்தையினுடைய அந்த குரல்னால சப்தத்தினால எதுவும் அவத்தியம் வராது, கெடுதல் வராதுன்னு அர்த்தம். அதில் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, கிராமத்துல ஆந்த கணக்கு முதல்ல ஒரு சப்திச்சது ஒரே ஒரு வாட்டி இதுனாக்கா இன்னொரு வாட்டி ஆந்தையினுடைய குரல் கேட்கற வரைக்கும் உக்கான்னுட்டு அப்புறம்தான் போவா அது. அகையில இங்க என்ன பண்ணா ஸ்மபக்ஷிணோ வாசக வியாகரந்தி ததஸ்ததஹ பக்ஷிணோ வாசக கோராஹ, இது பார்த்தாராம். ஆனா சரி, ஆனா என்னாச்சுன்னா இன்னொரு விஷயம் பாக்கிறதாம். மிருகங்கள்லாம் பிரதக்ஷணமா போச்சானா, பௌமாச்சை மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம். இந்த மிருகங்கள்லாம் பிரதக்ஷணமா போறதுன்னா அது சுபசகுணம், பட்சிகள் சப்திச்சது அபசகுணமா இருந்துட்டு இருக்கு. இது அபசகுனம் சுபசகுனம் இது ரெண்டும் இருக்குன்னாக்கா மைனஸும் பிளஸும் சேர்ந்தாக்கா அது நல்லிஃபை ஆகணுமா, இது எப்படி ஆகும் தெரியலையே. தசரத சக்கரவர்த்திக்கு இது பெரிய ஒரு சந்தேகம் வந்துடுதான். அங்க பக்கத்திலேதான் வசிஷ்டர் இருக்கு, வசிஷ்டர் இவர் தானே அழைச்சி வந்தார், அழைச்சி வந்த வாத்தியாரா அங்க கொண்டு உடனமே திருப்பி அது வரைக்கும் வாத்தியார் வரணுமே, அதுக்காக அவர் வந்திருக்கார், வசிஷ்டர் வந்திருக்கார். வசிஷ்டரை பார்த்து கேக்குறாராம், என்ன இது, உபஸ்திதம் பயங்கோரம் திவ்யம் பட்சி முகாச்சுதம் மிருகேதே சந்தாபத்தியஜதாமயம். இது பட்சியினால இப்ப பெரிய ஆபத்து வரப்போறதுன்றது நமக்கு தெரியறது, பட்சியினுடைய அபசகுணம் சப்தங்கள்னால. ஆனா அந்த ஆபத்தெல்லாம் நீங்கிடும். என்ன அதுக்கு சகுனம் என்னன்னா, மிருகங்கள் இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா பிரதட்சணமா வந்து நம்ம விஷயமா நம்மளே அபிமுகமா வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போறது, ஆனா அந்த ஆபத்து நீங்கிட போறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இந்த சகுனத்துக்கு அர்த்தம்னு வசிஷ்டர் சொல்லிட்டேராம். இப்படி எல்லாரும் இதை நினைச்சுட்டே எல்லாரும் போயிட்டே இருக்கா, போயிட்டே இருக்குச்சே பார்த்தோம்னா திடீர்னு பாக்குறார். பார்த்தா ஒரு பெரிய தேஜஸ், அந்த தேஜஸ் அது பார்த்தோம்னா எல்லாத்தையும் போருக்கு, அதோட மாத்திரமில்ல எல்லாம் கண்ணு கூசுற மாதிரி ஒரு தேஜஸ், அதுக்கு பார்த்தோம்னா ஒரே புயல் அடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னே புரியலையாம். அப்ப பார்த்தோம்னா ஒரு ஜடா மண்டலத்தை தரிச்சுண்டு, ஒரு ஜடைய தரிச்சுண்டு அதி பயங்கரமா ஒருத்தர் வந்து நிக்கிறாராம். யாரா அதுன்னா வேற யாரும் இல்ல, பரசுராமர். பார்க்கமும் ஜாமதக்ஞந்தம் ராஜர ராஜராஜ விமர்தினம் கைலாசமிவதுர்தரடம் காலாக்னிமிவதுசாம் ஜ்வலந்தமிவ தேஜோபிஹி. காலாக்னிமிவதுசாம் அப்படின்ற இவர் எதிர அந்த பரசுராமர் வந்து நிக்கிறது பார்த்தோம்னாக்க, காலாக்னி மகாப்பிரளய காலத்துல இருந்திருக்கிற வடவாக்னி மாதிரி இருந்திருக்கிறாராம். எதிர பார்த்தா அதே பார்த்து பயந்து இருக்கலாம். இவ பார்த்த உடனே சங்கதா முனைய சர்வே சஞ்சஜல் புரதோமிதா கச்சிது பிதிருவதாமருஷி கத்ரம் நோத்தாதயிஷ்யதி. அடாடாடா, இவ்வளவு நழியா நாம பாத்திருந்தோம், எப்பேற்பட்ட கல்யாணம், என்ன ஆச்சரியமா நடந்தது, என்ன ஆச்சரியமா நடந்ததுன்றத பாத்திருந்தத போக இன்னைக்கு இவர் வந்து சேர்ந்துட்டேரே, என்னடா இது, பெரிய அனர்த்தம். இவர் ஒரு க்ஷத்ரியனையும் விட்டு வைக்க மாட்டாரு. இவெல்லாம் மொத்த பேரும் க்ஷத்ரியால் ஆகி போட்டாளே, இந்த க்ஷத்ரியாலை விட்டு வைக்காத இவர் வந்துட்டதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு மொத்த பேரும் வேதனைப்பட்டு இருக்காளாம். எல்லாரும் இருந்துருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு நேர போடுறது. ராமதாசரதே ராம வீரியந்தே ஸ்ரூயதே த்வுதம் தனுஷோ பேதனம் செய்வன் நிகிலே நமயா ஸ்ருதம். இவர் கூப்பிடுறார் தசரத சக்கரவர்த்தி, அவர் காலில் விழுந்து சேவிச்சு அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனை எல்லாம் சமர்ப்பிக்கணும், அது பண்ணும் இது பண்ணும்னு எல்லாம் சொல்றாரு. அவர் சொன்னா இதெல்லாம் எத்தையும் லட்சியம் பண்ணல பரசுராம, எங்கடா உங்க ராமன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ராமதாசரதே ராம, ஏ ராமா அப்படின்னா ராமன் தானும் தான் ராமன், அவரும் தான் ராமன், யார ராமன் சொல்றது என்ன பண்றதுன்னா, தசரதே ராமன் தசரத புத்திரனாக இருந்திருக்கிற ராம ஸ்ரீராமா அப்படின்னு அவரை கூப்பிடுறாராம். அந்த ஸ்ரீராமன் வேகத்தை தான் பாக்கணும். ராமதாசரதே ராம வீரியந்தே ஸ்ரூயதே அத்பூதம் தனுஷோபேதனம் செய்வ நிகிலே நமயா ஸ்ருதம். நீ ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு இருக்கா, நீ தாடகைய வதம் பண்ணையா, நீ மாரீச்சனை பிடிச்சு தள்ளினையா, சுபாகுவை வதம் பண்ணையா, இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு நல்லா சமாச்சாரம், இந்த சமாச்சாரம் மொத்தம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டுறான். சரி அப்ப என்ன பண்ண சொல்ற நேர் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு அதெல்லாம் ஒரு வீரியமே இல்ல, அது ஒரு விஷயமே இல்ல. உண்மையான விஷயம் நான் உனக்கு சொல்றேன் கேளு, இதை பண்ணு இதை பண்ணையானாக்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா, தத்புதம சிந்தன் பேதனம் தனுஷத்வயா தச்சுருத்வாஹமனு பிராப்தா தனுர்கிருஹ்ய பரம் சுபம். அது ஒரு ஓட்ட வில்லு, அந்த வில்ல பண்ணிட்டு நீ பண்ணிருக்க உத்கிருஷ்டமான வில்ல நான் எடுத்து வந்திருக்கேன் நானே. இப்ப பாரு, இப்ப இத கணக்கு நீ பண்ணையானாக்க ததகந்தே பலம் திருஷ்டா நான் வந்திருக்கேன். நீ கணக்கு சொன்னையானாக்க இதை எடுத்து இதை பூரணம் பண்ணி இந்த நான் ஏத்தி இதெல்லாம் அம்பு கோத்து நீ பண்ணையானா நீ உண்மையான வீரன். அது இல்லைன்னாக்க நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிடு, நான் இது பண்றேன். பீதோ எதி தனுசும், நீ கணக்கு பயந்தவனாக இருந்துட்டானாக்க திட்டுவா நிர்ஜிதோஸ்மிதி வத, நீ ஜெயிச்சுட்டேன்ற வார்த்தையை நீ சொல்லிடு, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னா. இந்த வார்த்தைய கேட்ட உடனே தசரதர் அப்படியே ஒன்னும் பண்ண முடியாத போயிட்டேறான். ஐயோ என்னடா இது, இப்படி ஒரு அனர்த்தம் பண்றேற என்று நினைச்சுண்டு அவர் திருநெல்வேலியில போய் பரசுராமர் இடத்துல போய் பிரார்த்திக்கிறேன். நீர் இனிமே எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன், இப்படி இப்ப வந்து சேர்ந்துட்டேரு, நான் என்ன பண்ணுவேன் நானே அப்படின்னு. இவ ரொம்ப குழந்தை, தயவு செஞ்சு இவரை விட்டுடும். பாலானாம் மம புத்திராணாம் அபயம் தாத்து மருகசி பார்கவானாம் குலே ஜாதா சுவாத்தியாய விரதசாலீனாம் சஹசிராட்சே பிரதிஜாய சஸ்திரம் நிட்சித்தவானசி. நீர் அன்னைக்கு சொன்னேரே இந்திரனிட பிரதிஜை பண்ணி இனிமே அரசர்கள் யாரையும் சத்திரியால யாரையும் நான் அழிக்க மாட்டேன்னு நீர் சொன்னேரே, சொல்லிட்டு இப்ப போய் வந்து நிக்கிறேரே, நியாயமா நீர் வந்திருக்கிறது, நீர் பண்ணும் தயவு செஞ்சு சொல்றேன்னு சொன்னாராம். சொன்னா இவர் கேட்கறது என்னன்னா, இவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கே, அதை பார்த்த உடனேயே அப்படியே மூச்சை அடைஞ்சு விழுந்துட்டேராம். ஆனா ராமர் மாத்திரம் வாய்மூண்டு இருந்துருக்கேராம். அவர் அனாதிருத்தியம் ராமமே வாப்ய பாஷத, அவர் சொல்றதெல்லாம் எத்தையும் காதலியே வாங்கிக்கலையாம். இவர் பாட்டுக்கு அந்த தனுசு இது இது இந்த தனுசுன்னு இதனுடைய பெருமை அதனுடைய பெருமைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேராம். ஆனா ராமர் என்ன பண்ணேராம், ஸ்ருத்வா தஜாமுதக்ஞஸ்ய வாக்கியம் தாசரதிஸ்ததா கௌரவாத் யந்த்ரித கதா பிதூ ராமமதா ப்ரவீத். அப்பா இதுரா, அப்பா நீர் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு எல்லாம் அப்பவே சொல்லி இவர் என்ன பண்றதுன்னு எல்லாம் சொல்லிருக்கலாம். இருந்தாலும் அப்பா பக்கத்துல இருக்கிறதுனால எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேரா. ஸ்ருதவான ஸ்னேயத்தர்மா கிருதவான சிபார்கவம். பரசுராமரே நீர் என்னெல்லாம் பண்ணேன்னு மொத்தம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அதனால ஒண்ணும் இல்ல. அனுருத்யாமகே பிரம்மன் பிதுரான்யமாச்சிதா, வீரியமேசீனமிவாசக்தம் சத்ர தர்மேண பார்கவா அவஜானாசி மே தேஜா பசமேத்ய பராக்கிரமம். நான் என்னமோ வீரியம் இல்லாத மாதிரி நீர் பாட்டுக்கு சொல்லிண்டே போயிட்டு இருக்கே, இப்ப என்னுடைய பராக்கிரமத்தை நீர் கொஞ்சம் பாரும் சொல்லிட்டு ராமருக்கு கோபம் வந்துடுச்சு. தசரதர் இவ்வளவு அவ அப்பா கால விழரே எத்தையும் கேட்காத இவர் பாட்டுக்கு சொல்லிட்டே போறதுனால இப்ப அவருக்கு கோபம் வந்து சொல்றாரு. கொண்டாரம் வில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம். கொடுத்தே சரஞ்ச பிரதிஜக்ராக லகு பராக்கிரமா இப்படி கைய பிடிச்சி அப்படி வெள்ள ஒரே கணத்துல அது சரத்தை எடுத்துட்டேராம். அது சரத்தையும் அந்த இந்த கையால எடுத்துட்டே வில்லையும் எடுத்துட்டே அதை வளைச்சாச்சு, அதை நான் கட்டியாச்சு, வில்லையும் அதுல சேர்த்தாச்சு. இப்ப சொல்லும் அதுல என்ன பண்ணணும், நீர் இதான பண்ணணும்னு சொன்னேர், என்ன பண்ணணும், என்னுடைய பானம் வீணா போகக்கூடாது, ஆகையால என்ன பண்றது அப்படின்னா. அப்ப என்ன இப்ப புரிஞ்சுடுத்தான் அவருக்கு, தேஜோ பீத வீரியத்வாதே ஜாமதக்ஞோ ஜடீகிருதஹா ராமம் கமலபத்ராட்சம் மந்தம் மந்தமுவாச்சஹா. அந்த ராமனை பார்த்து முள்ள இவருடைய தேஜஸ் மொத்தம் போயிடுச்சு. போயிட்டு முள்ள சொன்னேரான் அவர், நான் வந்து ரொம்ப விஷயத்துல வேற விதமா நடந்துட்டேன், இப்ப என்னுடைய தேஜஸ் எல்லாம் இருந்துருக்கு, இந்த பானத்தினால என்னுடைய தேஜஸ் எல்லாம் போக்கடிச்சு என்னை கொண்டு போய் ஹிமவத் பர்வதம் கீழே தபஸ் பண்ணும்படியாக பண்ணிடு, வேற ஒன்னும் வாண்டான்னு சொல்லிட்டேரான். அவரும் போயிட்டே என்னட்ட திரும்பி இந்த விஷயங்கள்லாம் யாருமே பார்க்கல, ஏன்னா எல்லாரும் கண்ணு மூடிட்டா. ஒரு பெரிய ஒரு ஆபத்து நடந்ததுன்னாக்கா என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, கண்ணை மூடிட்டுதான் பாதி பேர் மூச்சை அடைஞ்சு விழுந்துட்டா இப்படி இருந்திருக்கா, வாங்க போல அப்படின்னு கூட்டா ஒருத்தர் போய் ஏந்திருக்கலையா, எல்லாம் பார்த்தா எல்லாம் மூச்சு அடைஞ்சு விழுந்து கிடக்குறா. அவ மொத்த பெரிய முள்ள எழுப்பி அப்பா வாங்க வாங்க எல்லாம் நல்லபடியா பரசுராமர் போயிடுறாரு, கிளம்பிட்டேன் நான் பரசுராமரை ஜெயிச்சாச்சு வாங்க போலாம் அப்படின்னு. இந்த வில்ல கையில வச்சுட்டு இருக்காரு, இது எங்க கொடுக்கறது அப்படின்னா, கதே ராமே பிரசாந்த ஆத்மா ராமோ தசரதி தனு வருணாயா பிரமேயாய ததோ ஹஸ்தே சசத்யகம். வில்லு அம்பு ரெண்டையும் அங்க வருணர் இருந்தேரா, வருணன் குடுத்தேரா, நீ பத்திரமா வச்சுக்கோ, எனக்கு இது ஒரு பிரகரணம் வரும், அந்த பிரகரணத்துல எனக்கு உபயோகப்படும், அப்ப பாத்துக்கலாம்னு கொடுத்து அனுப்பிக்கிறேரா. இங்க சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். ராமர் ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு தன்னை மனுஷனா பாவிச்சுட்டு இருக்க, தேவதைய வருணன் என்ன நிறைய பார்க்க போறாரு அப்படின்னா, இந்த மாதிரிதான் நடுல் நடுல ஒரு குட்டி குட்டியா ஒரு சின்ன இது வந்துடும். இவர் பெரிய இவருடைய ஒரு பரத்வத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சில சில சமயங்கள் அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வருணனாக இருந்துட்டு இருக்கிற தேவத்தைய பார்த்து அவரே கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றதையும் சொல்லணும். அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் இப்படி ராமர் எல்லாரும் சேர்ந்து ராமர் தசரத சக்கரவர்த்தியோட அயோத்தியா பட்டணத்துக்கு வந்துட்டார். நாலு தம்பதிகளோட அயோத்தியா பட்டணத்துல தசரத சக்கரவர்த்தி வரே, எத்தனை பேர் அவளுடைய தாசிகள் அவளோட மொத்த பேரோடையும் தசரதம் அயோத்தியா பட்டணத்துல இருக்கிறவா மொத்த பேரும் வாசல்ல வந்து பாத்துட்டு இருக்காளாம். அடையடே நம்ம கல்யாணம் போனவா போனா கூட போனவா மீதி இருக்கவா அங்கேயே இருக்கவா இருந்துட்டு இருக்கா, புது மாட்டு பொண்ணோட வந்திருக்காரு தசரத சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்திய பாக்கணும், புது மாட்டு பொண்ணு பாக்கணும்ன்றதுக்காக மொத்த பேரும் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காளாம். மொத்த பேரும் வந்த பிற்பாடு பார்த்தாராம். ஒவ்வொன்னு பாத்தோம்னாக்கா அவெல்லாம் பாத்துட்டு பா எப்பேற்பட்ட அழகு, பா எப்பேற்பட்ட அழகுன்னு சீதைய ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். இது ராமரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது போக சீதைய ஸ்தோத்திரம் பண்ணாலாம். இதுல பண்ண ஸ்தோத்திரம் பண்றதோட மாத்திரம் இல்ல, இவளுக்கெல்லாம் இந்த மிசிலாபட்டினத்துல இருக்கிறவ பேர்ல ஒரு பெரிய பொறாம வந்துட்டான். என்ன அப்படின்னா, மாதலட்சுமிய தெய்வ மைதிலஜனாஹ தேனாத்வனா தேஹி பயம் பசேயம் பிரதியாமயாமச்சபரி சாரான் பிரகிருஷ்யேம ச. ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சொல்றார், இந்த அயோத்தியில இருந்து மொத்த பேருக்கும் நாம மொத்த பேரும் மிதிலாபட்டினத்துல இல்லாது போயிட்டோமேன்னு ஒரு குறையா போயிட்டோம். மிதிலாபட்டினத்துல இருக்கிறவா மொத்த பேரும் ராமனை எப்படி பார்ப்பான், அயோத்தியில இருக்கிறவா மொத்த பேரும் ராமனை எப்படி பார்ப்பான்னு பாக்கணும். அயோத்தியில இருக்கிறவா மொத்த பேரும் ராமனை பார்க்கச்சே ராமனை சக்கரவர்த்தி திருமகன் தான் பார்ப்பான். மிதிலாபட்டினத்துல இருக்கிறவா மொத்த பேரும் ராமனை பார்க்கச்சே எங்க சீதையினுடைய கணவன் எங்கூர் மாப்பிள இப்படிதான் பார்ப்பா. ஆகையால அந்த சீதா பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு பெருமாளை பார்க்கிறார், ராமனை பார்க்கிறார். நாங்கெல்லாம் சாட்சாத்தா சக்கரவர்த்தி திருமகன் பாக்கிறோம். ஒன்னை இட்டு பாக்கிறது தான் பெருமையா இருக்கிறதே தவிர நாங்க எங்களுக்கு வந்து நேர சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிக்கிறது எனக்கு பெருமையா தெரியல. ஆகையால நாங்க எல்லாரும் மிதிலாபட்டினத்துல இருக்கிறவளாக நினைச்சிட்டு உங்கோட்டில நாங்கெல்லாம் சேர்ந்துடுறோம் என்று ஒவ்வொருத்தரும் அங்க பேசிக்கிறாளாம் சீதா பிராட்டி. மாதர் லட்சுமி ஜில ஜனாஹா மைதில ஜனாஹா. மிதிலா தேசத்துல இருக்கிறவள்லாம் மைதில ஜனங்கள் எப்படியோ அப்படிதான் நாங்கள்லாம். தேனாத்வனா தேவயம் உனக்கு அடிமையாக இருக்கணும் தான் ஆசைப்படுற சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடிமகமாக இருக்கின்றது இல்ல. உனக்கு கணவனாக இருக்கிறதுனால அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாடியாக அடிமையாக இருக்கணும். உன்னை பார்க்காத ராவணை பார்க்க விரும்பல நாங்க. ஜமாதாதி எங்கூர் மாப்பிள உன் கணவன் எங்க சீதையாத்துக்கார் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு ஆசைப்படுறோம். நாங்க எல்லாரும் அந்த வழியில வந்துடுறோம் நாங்க என்று சொல்றாளாம். இப்படி மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாளுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை நினைச்சு அயோத்தியாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் பூரி பெய்து இப்பேற்பட்ட பாக்கியமா அவளுக்கெல்லாம் நம்மளும் அங்கேயே இருந்துள்ளாமே நினைச்சுட்டு பாக்குறாளாம். இப்படி அயோத்தியாபட்டினத்துல இவா நாலு பேரோட கூட தசரத சக்கரவர்த்தி ரொமானா ஆண்டு வந்துட்டு இருக்கா. இவாளும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். ராமஸ்து சீதையா சாத்தம் விஜஹார பகூன்றுதுனு மனசி தத்கதஸ்தஸ்யா நித்யம் ஹிருதி சமர்ப்பிதம். ராமரும் சீதையும் ஒத்தருக்கு ஒத்தர். ராமர் மனசுல சீதா பிராட்டி, சீதா பிராட்டி மனசுல ராமரா. இவா ரெண்டு பேரும் எத்தனையோ நாள் எத்தனையோ ரித்துக்கள் அவள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்பா என்ன சொல்றாரோ, அம்மா என்ன சொல்றாளோ, அப்பாக்கு சுசுரூஷ, அம்மாவுக்கு சுசுரூஷ, மாமியாருக்கு சுசுரூஷ, மாமனாருக்கு சுசுரூஷ, இப்படி இந்த சுசுரூஷ எல்லாம் பன்னிண்டு பல நாட்கள் அங்க இருந்தா அப்படின்னா. ராமருக்கு சீதையின் இடத்துல ஆதரத்துக்கு காரணம் என்ன? பிரியாத் சீதாராமஸ்ய தாரா பிதுகுதாயிதி குணா த்ரூப குணாச்சாபி பிரீதிர் பூயோபிய வர்தத்தா. ரெண்டு காரணத்தினால ராமருக்கு சீதை நடத்துல பிரீத்தியா. அவள் ரொம்ப அழகா இருக்கா, அதனால பிரீத்தின்றது ஒரு பக்கம். தாரா பிதிருக்கிருதா ஈதி அப்பா பண்ணி வச்ச கல்யாணம். இந்த வீரசல்கம் வந்த உடனே தனுர்பங்கம் பண்ண உடனே இவரே சீதா பிராட்டி ஆயிட்டு வரல. தசரத சக்கரவர்த்திய வரவழைச்சு அவருடைய அனுமதியின் பேர்ல எத்தனை மகர்ஷிகளுடைய சன்னிதானத்துல நடத்தின கல்யாணமா அந்த கல்யாணமா இருக்கிறபடினால அதனால அப்பா பண்ணி வச்ச கல்யாணம்ன்றதுனால சீதை நடத்துல ஒரு பிரீத்தி. அவள் அழகுனால ஒரு பிரீத்தி. அதில் ரெண்டு காரணத்தினால ராமருக்கு சீதை நடத்துல பிரீத்தின்னார். சரி, சீதைக்கு ராமனிடத்துல பிரீத்தி எதுனா அப்படின்னா, இதெல்லாம் ரெண்டு காரணம் இல்ல, இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ராமருடைய குணங்கள்னால ஈர்க்கப்பட்டு அது மாத்திரமில்ல தனக்கு பர்த்தா தனக்கு எல்லாமே ராமன் தான் என்று ஒரே ஒரு எண்ணம் தானா, அந்த எண்ணத்தினால பிரீத்தி இருக்கான். சரி, இவா ரெண்டு பேருடைய பிரீத்தி, ராமருக்கு சீதை நடத்துல பிரீத்தி, சீதைக்கு ராமனிடத்துல இருக்கிற பிரீத்தி, இது ரெண்டும் சமமா இருந்துட்டு இருக்கா, இது எப்படி இருந்துட்டு இருக்குன்னா அதுக்கும் வால்மீகி பதில் சொல்ற. சீதைக்கு ராமனிடத்துல இருக்கிற பிரீத்தி ராமனுக்கு சீதை இடத்துல இருக்கிற பிரீத்தி மாதிரி ரெண்டு மடங்கு இருந்திருக்கு. இது எப்படி உனக்கு உள்ள தெரியும், அவள் மனசுல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, அந்தர்ஜாதம் அப்படி வியக்தம் ஆக்யாதி ஹிருதயம் ஹிருதா, அவ முகத்துல பார்த்தாலே தெரியுது அவளுக்கு எவ்வளவு பிரீத்தி இருந்துருக்குன்றது. அது உள்ள இருக்கிறத அனுமானம் பண்ணி அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு சிலதெல்லாம் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறோம், சிலதெல்லாம் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது அவள் மனசுல இருக்கிறதுக்கு, அது அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றார். ஏய், இதுக்கு இப்பேற்பட்ட பிரீத்தி வந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் அங்கிருந்தே பார்த்துட்டு வர ராமனுடைய தனுர்பங்கம் ஒன்னு மாத்திரம் இல்ல, சதகோடி சதகுண கடின பரசுதர முனி வரத தனிஜ தனுராகர்ஷண பிரகாசித பரமேஷ்டா. இவர் ராமர் சாதாரணமானவர்ல, இவர் பரமேஷ்டி, இவர் சாட்சாத் எம்பெருமான். இவர் எம்பெருமான் ருத்த சுதர்சன காலா பரமேஷ்டி பரிகிரக, இவர் பரமேஷ்டி சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்றத வெளிப்படுத்தினவர். இவர் சீதா பிராட்டியாக இருந்திருக்கிறதுனால நாராயண ஆதலகில்லே நிறையும் என்னன்னு இவருடைய இருக்கணும்னு ஆசைப்பட்ட மகாலட்சுமியினுடைய சுரூபமாக இருந்திருக்கா. இது ஒரு விஷயம். கிருத்து ஹரிஹி ஹரி கந்து கவி ஹிருத்யன் முக ஜக தருண் துதீத ஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குசல தசசதபுஜ நிருபதி குல ருதிர ஜர பரித ஜர பர பரித பிருதுதர ததா கதப்பித பிதர்க பிருகுபதி சுகதி விஹதிகர நாத பரிடி சுபரிகா. படிப்படியா சொல்லிண்டவர் ராவணன் பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்லி சொல்றோம். அந்த ராவணனுக்கு இப்போ ருத்ரன் அதாவது சிவபெருமான் பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்றோம். சிவபெருமான் பராக்கிரமசாலியா இருந்தா கூட அந்த சிவபெருமானுடைய கைலாச மலையே பந்து மாதிரி அடிச்சவராக இருந்திருக்கா ராவணன். ஆகையால அவர் காட்டிலும் வீரனாக இருந்திருக்கான் ராவணன். அந்த ராவணனையே பிடிச்சி ஜெயில போட்டவன் கார்த்தவீரியார்ஜுனன். அந்த கார்த்தவீரியார்ஜுனனையும் வதம் பண்ணவர் பரசுராமர். அந்த பரசுராமருடைய தேஜஸையும் அழித்தவர் ராமர். ஆகையில ராமர் எவ்வளவு வசத்தின்றது இவ மனசுல எப்பவுமே பட்டுன்னு இருக்கான். இவ பட்டுன்னு இருக்கிறதுனால ராமரிடத்துல ஒரு விசேஷமான கௌரவம். சரி, அது பராக்கிரமத்தை மாத்திரம்தான் பார்த்தா சீதா பிராட்டி, இன்னொரு முகம் ராமன் அது பார்க்கலையே அப்படின்னு நினைச்சா. இன்னொரு முகம் என்ன, இங்க அயோத்திக்கு வந்த உடனே அப்பா சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுஸ்ரூஷ பண்ணிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே இன்னும் பெரிய ஓ, இப்படி ஒரு இளகிய மனமும் இருக்கும், கடினமான மனசுதான் இருக்கும்னு நினைச்சேன்னே, இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் எல்லா குணத்தினாலையும் இருந்துருக்கு இப்பேற்பட்ட ராமன் எல்லாருக்கு கணவனாக கிடைத்தது நமக்கு பரமபாக்யம்னு நினைச்சுட்டு இருக்காளாம். ஆகையாலதான் ரெண்டு மடங்கு ஆயிடுத்தோம். ராமருடைய அழகெல்லாம் ஒரு பங்கு குணைதாசியம் உபாகதான்னு லக்ஷ்மணர் சொல்றேன். அந்த சீதா பிராட்டி ராமனுடைய அழகு குணங்கள் தனக்கு பார்த்தான்றது எல்லாத்தையும் நினைச்சுண்டு ராமர் தன்னிடத்துல வச்சிருக்கிற பிரீத்தியை காட்டிலும் இரட்டிப்பான பிரீத்திய ராமரிடத்துல வச்சிருக்கான்னு ஆச்சரியமா சொல்றார் வால்மீகி பகவான். தஸ்ய பூயோ விசேஷேண மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவரூபிணி. திருப்பி திருப்பி ராமரை பாக்குறார், சீதையை பாக்குறார், ராமரை பாக்குறார், சீதையை பாக்குறார். ராமர் எப்படி இருந்துருக்கார், மகாவிஷ்ணு மாதிரி இருந்திருக்கார். சீதா எப்படி இருந்துருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருந்திருக்கார். இவா ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அது தெரியல. இவாளோட சேர்ந்து அந்த ஊரே எப்படி இருந்திருக்குன்னு, தயாச ராஜரிஷி சுதோபிராமயா சமே இவான் உத்தம ராஜ கன்யா அதீவரா மகா சுசுபேதி காமயா விபூஸ்ரீயா விஷ்ணுரிவா அமரேஸ்வர. விஷ்ணுரிவ அமரேஸ்வரஹா என்பதாக சொல்ற அமரர்னு இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா அந்த தேவதைகள்னு சொல்லக்கூடாது, நித்துசூரிகள். நித்துசூரிகளுடைய ஒரு பரிஷத்துல பெருமாளும் தாயாருமா இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க ராமரும் சீதையும் சேர்ந்து அந்த லோக அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்திட்டு இருக்கா என்று சொல்லி மகர்ஷி பாலகாண்டத்தை முடிகிற. தயாச ராஜரிஷிதோபிராமயா சமே இவான் உத்தம ராஜ கன்யா அதீவ ராமஹ சுஷுபேதி காமயா விபூஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வர. அயோத்தியா பட்டினத்துல அன்னைக்கே வந்துட்டு பரதருடைய மாமா யுதாஜித் யுதாஜித்னு பேரு. அவர் பரதருடைய மாமா. தம் பையனை தம் மருமான அழைச்சிட்டு போனோம்னுட்டு வந்திருக்கேன், பரதனை அழைச்சு போனோம்னு வந்தேன். வந்த அப்ப கல்யாணம்னு சொல்லிட்டா. சரி, அங்கிருந்து அயோத்தியிலேருந்து நேர மிதிலாபட்டினத்துக்கு வந்தேன். கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம், அம்மான் ஆசீர்வாதம் பண்ணேன். அம்மான் ஆசீர்வாதம் பண்ண பிற்பாடு சரி எல்லாம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆய்வெல்லாம் வந்தா கொஞ்ச நாள் இருந்தாச்சு, அயோத்தியிலயும் இருந்தாச்சு. சரி இப்ப எனக்கு குழந்தைய அனுப்பிச்சி கொஞ்ச நாள் நான் ஆத்துக்கு அழைச்சும் போயிட்டு வரேன், என் மருமான வந்து தாத்தா வாத்துக்கு அழைச்சும் போனோம்னு சொல்லி அவர் கூப்பிடுறேன். சரி நான் அழைச்சிட்டு போற. அப்போ அவர் மாத்திரம் போல, அவரோட கூட சத்ருகனும் சேர்ந்து போற. கச்சதா மாதுல குலம் பரதே நததா நகா சத்ருகனோ நித்ய சத்ருகனா நீதா பிரீதி புரஸ்கிருதா. ரொம்ப இன்ட்ரடக்ஷன் சொல்ல வேண்டிய இருக்கு அயோத்தியா காண்டத்துக்கு. அயோத்தியா காண்டத்துல பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஒரு சாமான்யமான தர்மத்தை தான் சொன்னார், விசேஷமான தர்மத்தை தான் அயோத்தியா காண்டத்துல சொல்ல போற. இந்த சாமானிய தர்மத்தை அனுஷ்டிச்சவர் ராமபிரான், விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா அனுஷ்டிக்க போறவா பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் இவெல்லாம். அது மாத்திரம் இல்ல, சாதாரணமா இதுக்கு முன்ன சொன்ன விஷயம் பாலகாண்டத்துல சொல்லச்சே, தர்மானுஷ்டானத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிறது. பெருமாளை பத்தி சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம்னு சொல்லி அந்த சாட்சாத் ராமன் தான் பரமாத்மான்றத்தை தெரிவிச்சார், எது உத்கிருஷ்டமான தத்துவம்ன்றத்தை தெரிவிச்சார், மீதி எல்லாம் அவர தத்துவம் பரதத்துவம் ராமன் பக்தர் தான்றத விஸ்வாமித்ரர் வாயிலாக தெரிவிச்சார். இப்போ இந்த இடத்துல வரைச்சு இப்ப அதுக்கப்புறமா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ராமருடைய கல்யாண குணங்கள் சொன்னதோட மாத்திரம் இல்லாத, ராமர் கல்யாண குணங்கள் மாத்திரம் இல்ல, ஹேய பிரச்சினைகள் அவரிடத்துல எந்த விதமான கெட்ட குணமும் இல்ல, கெட்ட குணங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்தட்டாக ராமர் இருக்கிறன்றத அதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கிறேன். அங்க வந்து இங்க சாமானிய தர்மம் விசேஷ தர்மத்தை சொல்றதுக்காக அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கச்சேயே ஒரு விஷயத்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரே, கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருகா நித்திய சத்ருகா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா. மாதுல குலம் பரதேன ததானகா, அவர் அழைச்சிட்டு போறே பரதரை வந்து அவ மாமா அழைச்சிட்டு போறே, அழைச்சு போன போட்டமே இதுக்கு என்ன சத்ருகனுக்கு என்ன வந்தது அப்படின்னா, அவரோட கூட சத்ருகனோட கூட பரதனோட கூட சத்ருகனையும் சேர்த்து அழைச்சும் போறாராம். கொஞ்ச நாள் முன்ன பார்த்தோம், அயோத்தியில இருக்கிற ஜனங்கள்லாம் சீதையோட சம்பந்தத்தோட தான் ராமனை பார்க்க விரும்புறான்னு சொல்லி சொன்னோம். சத்ருகனை பொறுத்த வரைக்கும் ராமனை எப்படி பாக்கிறேன்னு கேட்டா, தன்னுடைய சமயம்னு பாக்கறத காட்டிலும் பரதன் யாரிடத்துல பக்தி வச்சிருக்காரோ அவர் இவர், பரதன் பக்தி வச்சு பூஜை பண்றதுனால ராமரும் இவருக்கு பூஜ்யர். சத்ருகனை பொறுத்த வரைக்கும் பரதன் தான் பூஜ்யராக இருந்திருக்கிறவர், அவருக்கு பிரீத்தி இருக்கிறதுனால அவர் விஷயத்தூத பரதோத்தேசியதா காரேன காரண ஆகாரேனஹி சத்ருகனஸ்ய ராமபக்தி உத்தேசியா. சத்ருகனுக்கு ராமபக்தி எப்படி உத்தேசியமா இருந்திருக்குன்னா, தனக்கு சேஷியாக இருந்திருக்கிற, தனக்கு தலைவனாக இருந்திருக்கிற பரதனுக்கு விசுவாசமானவர்ன்றதுனாலதான் ராமரிடத்துல ஈடுபாடும். இதனால இவருடைய பாகவத பராகாஷ்ட சொல்லப்படுறது. கச்சதா மாதுல குலம், அவர் மாதுல குலம் போறார் யாரு, பரதேன, பரதனால போகும்போது மாமா வாத்துக்கு போச்சு. ததா அனகா, அப்பொழுது குற்றமற்றவில்லாக இருந்திருக்கார் அதே சமயத்திலேயே அப்படின்னு அர்த்தம். அனகா அப்படின்னு அகசப்தேன, அதாவது அகசப்தத்தினால ராமபக்தி சொல்றது. அனகா அப்படின்னா ராமபக்தி இல்லாத வரணும். இது ராமபக்தியை போய் பாபமா சொல்ல முடியுமா அப்படின்னா, ஆமா பாப், இது என்னன்னா அச்சுத சேவினாம் சம்சயா பவதி சித்தர் பவதிவா நேத்தி, பெருமாளை மாத்திரம் சேவிக்கிறவாளுக்கு சித்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சம்சயம் வருமா. ஆனா அவளுடைய பாகவதால கணக்கு பரிசரணம் பண்றவாளா இருந்தாக்க நசம்சயா, அந்த சம்சயமே இல்ல, சித்தி இல்ல, காரிய சித்தி நசம்சயா, காரிய சித்தி சித்தமா தான் இருந்துட்டு இருக்கும், அதுல எந்த விதமான குறையும் இருக்காது என்று சொல்றார். அந்த பாகவதாளுடைய பெருமை, பாகவதாலாம் சாதாரணமானவாள்ல நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். நம்மாழ்வார் ராதிக்கச்சே பயிலும் சுடருடி மூத்தியை பங்கைய கண்ணனை பயிலையினியனம் பாக்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மையாளும் பரமரே பயிலும் சுடருளி போர்த்தியை தேஜோமயமாக இருந்திருக்கிறார் சாட்சாத் எம்பெருமான். பங்கைய கண்ணனை இது ராமர தான் சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்ற, அகவாயில் வாத்சல்யத்தை வெளிப்படுத்தும் ராமபிரானை என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ராமபிரானை பயிலையினி எனம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை, நமக்காக சீவை குண்டத்தில் இல்லாத திருப்பார்கடல்ல கிட்டக்க வந்து படுத்திருக்கவரா இருக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானை பயிலும் திருவுடையார், அவரிடத்துல பக்தி பண்றவா யாரானா இருந்தால்னாக்கா அப்பேற்பட்ட ஸ்ரீயை உடையவர்கள் எவரேனும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படை தோறும் எம்மையாளும் வரமரே, அவாதான் எங்களுக்கு உத்தேசியாள், இந்த ஜென்மாலும் மாத்திரமில்ல எல்லா ஜென்மாலையும் என்ற தாழும் தடக்கை எங்கும் ஒப்பி பணியும் அவர் கண்டீர் நாளும் பிறப்பிடைதோறு எம்மையாளுடை நந்தரே தொழுமோன் நான்குடை தூமணி வண்ணம் எம்மான் தன்னை தாழும் தடக்கை எங்கும் ஒப்பி பணியும் அவர் கண்டீர். இப்ப இதெல்லாம் சொல்றது யாரு? இந்த பாகவதர். இப்ப பயிலும் சுடரளி மூர்த்தியை பயிலினிய அப்படின்னு சொல்லச்சு, பயிலும் திருவுடையாராக இருந்திருக்கவர் பரதன். அந்த பரதனுக்கு தொண்டு புரிபவராக இருந்திருக்கிறவா யாரு? எவரேனும் அவர்கண்டீர்னா சத்ருக்னன். அந்த சத்ருக்னன் தான் எம்மையாளும் பரமர், அந்த பாகவத் பரம பாகவதராக இருந்திருக்கவர் எம்மை ஆழ்பவர், இந்த ஜென்மால மாத்திரம் இல்ல எல்லா ஜென்மாலும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட இப்போ இந்த பரத சத்ருக்னன் இவ ரெண்டு பேரையும் ராஜாபி மகாதேஜா சஸ்மார புரோஷித்தோ, ராஜா பொறுத்து அவ ரெண்டு பேரும் பரத சத்ருக்னால அனுப்பிச்சிடாளே. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, சத்ருக்னன் யாரு? நித்திய சத்ருக்னா, அவருக்கு சத்ருவே இல்லாதவர். சத்ருனா இந்த யார் நமக்கெல்லாம் சத்ருவா இருந்திருக்கிறது? இந்திரியங்கள் தான். அந்த இந்திரியங்கள்லாம் புலன்களை எல்லாம் அடக்கினவர் அவர். நீதா பிரீத்தி புரஸ்கிருதா, அவர் சென்றார்னு சொல்லல, அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லு. எப்படி போங்க, அச்சேதன வஸ்து மாதிரியா? பரதன் கீழே பார்த்தோம்னா தன்னை ஒரு சேதனமாவே பாவிச்சுக்கலையா? அவர் இட்ட வழக்காக இருந்துட்டு இருக்கார். இழுத்தம் போயிட்டாருன்னு, இந்த இழுத்தம் போட்டுதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு கம்பல் பண்ணி இவருக்கு இஷ்டம் இல்லாத இழுத்தம் போயிட்டாளா அப்படின்னு கம்பல் பண்ணி வச்சல. பிரீத்தி புரஸ்கிருதா, இவர் இல்லைன்னாக்கா பரதரால இருக்க முடியாது, ஆகையால சத்ருக்னா நீயும் வாப்பான்னு யுதாஜித் அழைச்சும் போயிட்டேறான். தசரத சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் சர்வேவ தசேஷ்டாக சத்வாரா புருஷ ரிஷபா, ராமலக்ஷ்மணாள்கிட்ட மாத்திரம்தான் பிரீத்தின் இல்ல, ராமலக்ஷ்மணாள் பரத சத்ருக்னாள் எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோட இருந்துருக்கான். அப்போ இது இவர் இப்போ இவெல்லாம் இருந்துருக்க, அப்ப ராமர் என்ன பண்றாருன்னா ராமருடைய குணங்கள் மொத்தத்தையும் அயோத்தியா காண்டத்துல முதல் சொர்க்கத்துல ஆச்சரியமா வால்மீகி சொல்றார். பூமா வனுபமா சூனு குணைஹி தசரதோபமா, ராமருக்கு சமானமான யாரா ஒரு குழந்தை லோகத்துல இருக்காளா அப்படின்னு பார்த்தான்னா யாரும் கிடையாது. அவருடைய குணங்கள்லாம் எப்படிப்பட்டவரா இருக்குன்னா தசரத சக்கரவர்த்திக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களும் இருந்துட்டு இருக்கான். சதுனிச்சம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வஞ்ச பாஷதே உச்சமானோபி வருடம் நோத்தரம் பிரதிபத்யதே, அவர் எப்பவும் பிரசாந்தாத்மா அப்படியே பிரசன்னமான மனசோட இருந்துட்டு இருக்காராம். யாரானா வந்தால்னா அவளோட மிருது பாஷத்தே பூர்வஞ்ச பாஷத்தே, அது மிருதுவா பேசணும். பூர்வஞ்ச பாஷத்து எல்லாரும் நாம யார் முன்ன பேசுறது ரெண்டு பேரை பாக்குறோம். நீ சௌக்கியமானு கேட்கணும், நான் சௌக்கியமானு கேட்கணும். அவன் தான் என்ன கேட்கட்டும், நான் என்ன அவனை கேட்கறதுன்னு நினைச்சு வாய்மூண்டு இருப்பான். அந்த அதுக்கப்புறமா பேசின பிற்பாடு அப்புறம் நிறைய பேசுவா. அந்த முதல்ல பேசுறது யாரு, முதல்ல பேசுறது யாருன்னு நினைச்சிருந்தாள்னாக்க அது ராமர் இன்னொருத்தர் அந்த பார்மாலிட்டியை பார்க்க மாட்டாராம். பார்த்த மாத்திரத்தினால பூர்வா பாஷிச்ச ராகவான்னு ராமருக்கு இருக்குண்டான ஒரு விசேஷமான குணம். பூர்வஞ்ச பாஷத்தே மிருதுச்ச பாஷத்தே மிருது பூர்வஞ்ச பாஷத்தே. யாரன்னா எதனா பருஷமா கொஞ்சம் வேகமா கடு சொற்கள் சுடு சொற்களை சொன்னா கூட அவர் அதுக்கு பதில் சொல்லச்சு அந்த சுடு சொற்களை சொல்ல மாட்டேறா. ஏன் சொல்ல மாட்டார், அதுக்கு காரணத்தை முன்னே சொல்லிட்டார். நித்தியம் பிரசாந்த ஆத்மா, எப்பவும் சாந்தமான மனசு உடையவராக இருக்கனால அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேறா. கதஞ்சித் உபகாரேண கிருதே நைகே ந துஷ்யதி ந ஸ்மரத்ய உபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. இதெல்லாம் நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்ற ஒரு சின்ன உபகாரம். இது பொண்ணு கூட பெரிய உபகாரம் பண்ணிட்டா மாதிரி இருக்கும். பஸ்ல போயிட்டு இருப்போம், நம்ம பைய வலுவா இருக்கும், அந்த பைய தூக்கி இறங்க முடியாது. அப்ப யாரா பக்கத்துல இருக்கிறவா, நான் பைய பிடிச்சுக்கிறேன், நீங்க முள்ள இறங்கோ, நான் இறங்கின உடனே அந்த பைய கொடுக்கிறேன்னு சொன்னாக்கா இது ஒரு சின்ன உபகாரம். அப்பா ஒரு பெரிய மகானுபாவன் இருந்தான், எவ்வளவு உபகாரம் பண்ணான் தெரியுமா? அந்த பைய எனக்கு எடுத்து கொடுத்தான், பஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தான். அவன் பெருசன்னு அவன் சின்ன உபகாரத்தை பெருசா நினைச்சுக்கிறது ராமர் பண்ற காரியம் அது. ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட ஒரு க்ஷணமும் மறக்க மாட்டேறான். கிருதே நைகே ந துஷ்யதி. சரி, இதே மாதிரி உபகாரம் பண்ணா அவ விஷயத்துல சந்தோஷமா இருக்கார், அபகாரம் பண்ணா எதனா ரொம்ப கோச்சு பேரா அப்படின்னா அது கோச்சுக்க மாட்டாரா? நஸ்மரத்ய அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா, சதமபி ஆத்மவத்தையா. ஆத்மவத்தையான்னா இவர் 100 அபகாரம் இவர் விஷயத்துல பண்ணிருந்தா கூட அது எதையும் மனசுல நினைச்சுக்கவே மாட்டேரா, ஸ்மரிச்சே பார்க்க மாட்டேரா. ஏன்னா ஆத்மவத்தையா, இவர் ஆத்மவத்தன்னா வசீகிருத மனசு, இவர் மனசு இவருடைய கட்டுப்பாட்டுல இருந்துருக்கு, அப்பேற்பட்டவராக இருந்திருக்கு. சதுஸ்ரேஷ்ட குணை யுக்தா பிரஜானாம் பார்த்திவாத்மஜாம் பகிஷ்டர இவ பிராணா பபூவ குணதா பிரியா. இப்பே சொல்லிட்டார் தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆத்மா இருந்திருக்க, சரீரம் தான் தசரத சக்கரவர்த்தி இருக்கு, பகிஷ்டரைவ பிராணகா ராமனிடத்துல தான் ஆத்மா இருந்திருக்கான். இது வெளியில சஞ்சரிக்கிற ஒரு வெளியில சஞ்சரிக்கிற ஆத்மா மாதிரி ராமர் இருந்த, அவ்வளவுதான். சிரேஷ்ட குணைரி யுக்தா, உத்தமமான எத்தனையோ குணங்களோட இருந்திருக்கவர் இவர். எப்படி திருடபக்தி ஸ்திர பிரஜா நாசத்கிராகீன துர்வச்சாக நிஸ்தந்திரி அப்பிரமத்தோஷ பரதோஷவித்தே. சுவதோஷ பரதோஷவித்து, தன்னிடத்துல என்ன ஃபால்ட் இருக்கு, அசலாரிடத்துல என்ன ஃபால்ட் இருக்குன்னு அதை நன்னா தெரிஞ்சிருக்கவர். சோம்பேறித்தனமே துளிக்கூட இல்லாதவராக இருந்திருக்கவர். இப்படி எல்லாம் இந்த குணங்கள், அதாவது கல்யாண குணங்கள், ஹேய குணங்கள், ஹேய குணங்கள் இவரிடத்துல ஒண்ணுமே கிடையாது. இவரிடத்துல இருக்கிறது மொத்தம் கல்யாண குணங்கள் தான். இப்படிப்பட்ட ஹேய பிரத்யனிக்க கல்யாணிக்கத்தனாக குணைர் விருது ஜெயராமஹா சூரிய வம்சுபி. சூரியனுக்கு அதனுடைய கிரணங்கள் போல இந்த குணங்கள்னால பிரகாசிச்சேர் ராமர் அப்படின்னார். இதெல்லாம் என்னத்துக்கோசரம் இதெல்லாம் சொன்னார் இவ்வளவு தூரம் அப்படின்னா, இப்படிப்பட்ட குணங்களை உடைய ராமனை பூமி பிராட்டி தனக்கு நாதனாக, நாதனாக என்ன, அவன் அரச ராமன் அரசாளணும்னு பூமி பிராட்டி ஆசைப்பட்டாளாம். ஆகையால அந்த ராம அந்த பூமி பட்டி ஆசைப்படுறான்றதுக்கோசரம் இவர் இந்த குணங்கள்லாம் வால்மீகி பகவான் சொன்னார். இது தசரத சக்கரவர்த்தியும் பார்த்தேரான். நாமளே எத்தனை நாள் ஆண்டின்றிருக்கிறது. இதம் சரீரம் கிருத்ஸ்ய லோகஸ்ய தரதாஹிதம் பாண்டுரஸ்யாதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம். இந்த வெண்கொடையின் கீழே இருந்து இருந்து இந்த சரீரம் இந்த சரீரம் இருக்க ஜர்ஜரித்தமா ஆயிடுத்து, சிதிலம் அடைஞ்சு போயிடுத்து. நானே எத்தனை நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த ராஜ்ய பாரத்தை ராமனிடத்துல கொடுத்துட்டு நாம் பாக்கணும்னு ஆசைப்படுகிறேன். தம் சந்திரமிவ புஷ்யேன யுக்தம் தர்மபிரதாம் வரம் யவராஜ்யேன யோக்தாஸ்மி பிரீதே புருஷம் பூங்கம் வரப்போற புஷ்ய நட்சத்திரத்துல நான் அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இப்படி யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னாக்க அனுரூபா சவை நாதா லட்சுமி வான் லட்சுமணாக்ரஜா த்ரைலோக்கியமபி நாதேன ஏனஸ்யான்னவத்தரம். அவர் என்ன சாதாரணமானவர் இல்ல, அவர் உன்னுடைய புத்திரன் விசேஷமா அப்படின்னா யுவராஜ் நியோஜத்துக்கு அவருக்கு என்ன இருந்திருக்கு, அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருந்திருக்கு அப்படின்னா புரந்தர சமஹா இந்திர துல்யஹான், அவன் இந்திரனுக்கு சமானமாக இருந்திருக்க அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு அவர் அனுரூபமாக அனுரூபா சவைநாதா லக்ஷ்மிபான் லக்ஷ்மணாக்ரஜா. இந்த தசரதனுடைய விஷயத்துல சொல்லச்சு அவர் அனுரூபா அனுகுணமானவர், நாதா லோகத்துக்கெல்லாம் நாதமாக இருந்திருக்கிறவர். அந்த அனுரூபமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அனுகுணமாக இருக்கிறதுக்கு காரணம் லக்ஷ்மிவான், அவன் அபரிச்ச அளவிட முடியாததான தேஜஸ் உடையவனாக இருந்திருக்க. அதுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா லக்ஷ்மணாக்ரஜா, லக்ஷ்மணனுக்கு முன்ன பிறந்தவராக இருந்திருக்கவர், லக்ஷ்மணன் ஆசிரியச்சனவளாக இருந்திருக்கார். லக்ஷ்மணனுக்கு விசனம் லக்ஷ்மணோ லட்சுமி வர்த்தனகான்னு லட்சுமியை வளர்க்கிறவராக இருந்திருக்கவர், கைங்கரிய ஸ்ரீயை உடையவராக இருந்திருக்கவர், அவருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கிறதுனால யாரெல்லாம் ராமபிரான ஆசிரியிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்றவராக இருந்திருக்கவர். அதுதான் அனுரூபத்துக்கு ஏத்துக்கு லக்ஷ்மணாக்ரஜா லக்ஷ்மணர். இவர் அதே மாதிரி இவரிடத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா த்ரைலோக்கியமபி நாதேன ஏனஸ்யான் நாதவத்தரம். எல்லாம் ஒரு இவர் ஒரு இயல்பாவே இவர் சாட்சாத் எம்பெருமானாக போயிட்டு அப்படின்னால தசபூதாஸ்வதஸ்தர்வே ஹியாத்மனா பரமாத்மனா. சிவபெருமான் சொல்றவர் எல்லாருமே இயல்பாகவே பரமாத்மாவுக்கு தாசபூதாளாக இருந்திருக்கான்னா இவர் எல்லாருக்கும் நாசனாக இருந்திருக்கவர். இந்த லோகம் இல்ல மூணு லோகத்தையும் ஆளும் தகுதி உடையவர். மீதி பேர மாத்திரம் இல்ல, இவர் அனுரூபா பேர்பட்ட அனுரூபம் உடையவராக இருந்திருக்கவர். அதனால இவருக்கு பொடுத்தா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கிற ராஜா மொத்த பேரும் கூட்டுட்டார். ராஜா இதை தானா திணிக்க விரும்பல, எதையுமே தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய எண்ணத்தை மக்கள் மேல திணிக்க விரும்பல. அதுக்காக அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் கூட்டாளாம். கூட்டுட்டு அவ நடுவில் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த வந்த ராஜாக்கள் யாரு அப்படின்னா ரெண்டு பேர் தவிர மீதி பேர் எல்லாம் வந்துட்டாரோ. நானா நகர வாஸ்து பிரதக் ஜனபத நபி சமானிநாய மேஜன்யா பிரதானான் பிருத்திவீபதி நது கேகயராஜானம் ஜனகம்பநராதிபா த்வரயா சானயாமாச பச்சாத்தௌ ஸ்ரோஷ்யத பிரியம். கேகயராஜாவும் ஜனக மகாராஜா தவிர மீதி பேர் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஆனா இவா ரெண்டு பேர் மாத்திரம் என்ன பாப்பம் பண்ணா, இவா ரெண்டு பேரும் ஏன் கூப்பிடலன்னா இவெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்துருக்கலாம், இவ வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு இவருக்கு எண்ணம் இல்லையா. ஆகையெல்லாம் சரி, இவ வந்தாள்னா இவாளுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கட்டும், அகையில இவாளுக்கும் சொல்லி அனுப்பிச்சிருவோம் ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட வேண்டியது தீர்மானம் பண்ணிட்டேறான். ஆகையால அதுக்காக சொல்லிட்டு வரே, இப்ப ஏற்பட்ட ராமனை நான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், நீங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்கோ பவந்தோமேனும் நான் என்ன பண்ணலாம்ன்றத நீங்கள்லாம் சொல்லுங்கோ அப்படின்னுட்டாளாம். உடனே அவ மொத்த பேரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்றது அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அவசரம்தான் காத்துந்தன் நாங்கள்லாம் அப்படின்னாலாம். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். இச்சாமஹர் மாத்திரம் இல்ல, ரெண்டு மாத்திரம் இல்ல, எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றாராம். நாங்க எல்லாரும் விரும்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இச்சாமஹ ஏன் விரும்புறோம், நாங்க தான் சொன்னவன் மகாபாகும் அவர் அழகாக இருந்திருக்க அப்படின்னா அழகு மாத்திரம் இல்ல ஆயத்தாச்சாத்தாச்சா அப்படின்னு சொல்ல அந்த ரீதியில ஒரு அழகிய திருக்கைகளை உடையவராக இருந்திருக்கவர். அது மாத்திரம் இல்ல பராக்கிரமசாலியாக இருந்திருக்கவர். பண்பகு தோழ் அண்ணல்லாக இருந்திருக்கிறவர் அவர். ஆகையால அவரை நாம் விரும்புகிறோம். அப்படின்னா இச்சாமகா நாங்க விரும்புறோம் உம்மாச்சினோம், நாங்க விரும்புறோம் ராமரை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்ன்றது. எல்லாம் விரும்புறதெல்லாம் நடக்குமா? அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறவர் நீர் தான். நீர் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறீர், பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறீர்னாக்க ரொம்ப சந்தோஷம், நாங்க எல்லாரும் விரும்புறோம். வாஸ்தவம் நாங்க ராமபிரான யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நாம நடக்கிறதெல்லாம் நடந்துடுறதா? ஸ்ரேயாம்சி பகுவிக்ரானின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடங்கள் வருது. நாங்க விரும்புறோம் தடங்கள் இல்லாத நடக்கணுமேனு பாக்குறோம். இச்சா மகா இன்னொன்னு சொல்ற, எல்லா சர்வப்பிரகாரான ரட்சகனாக பெருமாள் இருந்திருக்கவர். ஆகையால நாங்கள்லாம் வாக்குனால பிரார்த்தனை பண்றதுக்கு கூட முடியல, அது தேவையாது. ஆனா மனசுனால அப்படியே நினைக்கிறோம். ஆகையால அவர் தான் வரணும். இன்னொன்னு இப்ப எங்க மனசுல ஏற்கனவே இருந்துருக்கு. இப்ப உம்மா அபிப்பிராயத்தையும் சொல்லிட்டு ஆகையால நாங்க வெக்தமா சொல்றோம் எங்களுடைய எண்ணத்தை. இச்சாமஹா அப்படின்னு சொல்லிட்டு, இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். மகாபாகும் அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதான பராக்கிரமம் தெரியுமா? அவர் ஆஜானுபாகுன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் மகாபாகு பாகுச்சாயாம் அவஷ்டபியம், ராமனுடைய தோல் நிழல்ல யார் இருந்திருக்காளோ அவள் இடத்துல எந்த ராட்சசாலும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. சீதா பிராட்டி ராமனோட கூட இருந்தாருனாக்க யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவன் மகாபாகுவாக இருந்திருக்க, அவருடைய ரக்ஷணத்துல இருந்துட்டுமானா எங்களுக்கு பரிபோஷணம், எங்களுக்கு ஒன்னும் பயமே இல்லை. அப்படின்னா ரகுவீரம், ரகுவீரம் அப்படின்னா ரகுகுல திலக்கனாக இருந்திருக்கவர். இவருடைய வம்சத்துல இக்ஷாக்கு வம்சத்துல ரகு வம்சத்துல இவர் தான் இருக்கு. தீனன் தானே நராகவஹா, தீனமாக ஏழையாக இருந்திருக்கவர், தானம் பண்ணிட்டு இருக்கின்றார். சத்ருக்களை வந்து தன்னுடைய பராக்கிரமத்தினால ஜெயிக்கிறார் அப்படின்லாம் சொல்றார். அப்படி ரகுவீரனாக இருந்திருக்கவர் ஒண்ணு. அந்த ரகுவை காட்டிலும் இவருக்கு விசேஷம் இருந்திருக்கான். ரகு என்ன பண்ண, அவருடைய ராஜ்யத்துல ஒரு பிசாசு வந்தது, ரகு மகாராஜா இருக்கு, ஒரு பிசாசு வந்தது. அந்த பிசாசு என்ன பண்ணிட்டுனாக்க, பிரம்மராட்சசு எல்லாரையும் அடிச்சு சாட்டுண்டு எல்லாம் இருந்து, அந்த பிரம்மராட்சச பார்த்து நீ அடிச்சு சாட்டிய இது நியாயமா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அதை வதம் பண்றதுக்கோசரம் அந்த ரகு போனேறான். அப்ப ரகு மகாராஜா போச்சு அந்த பிசாசு கேட்டுதான், உன்னுடைய ராஜ்யத்துல நானும் ஒருத்தன் தானே, எனக்கும் நானும் பசி இல்லாத இருக்கணுமோ இல்லையோ, நான் இவளை அடிச்சு சாப்பிட்டுதான் என் பசி போறது. இப்ப நான் நீ அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டியானாக்கா எனக்கு என்ன கத்தி, நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு ஒரு வழியும் சொல்ல முடியாது. அப்படியே ஸ்தப்தமா இருந்துட்டான் ரகு மகாராஜா. ஆனா இவர் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பகம் ஜீவிதஞ்சியாம் தாம் வாசி தேச லட்சணம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. மகர்ஷிகள்லாம் சொன்னான், என்ன ராட்சசாலாம் இப்படி சாப்பிட்டு இங்க இருக்கிற போற இந்த மாம்சத்தை, மகர்ஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டு எலும்ப விட்டுக்கிறாச்சுன்னா அந்த எலும்பனுடைய குவித்துன்னு ராட்சசாலாம் சொன்னான். இந்த மகர்ஷிகள்லாம் சொன்னான், ஏகிபஷ்ய சரீராணி முனீனாம் பவிதாத்மனாம் இப்படி சொன்னவாழ்ல பிரதிஜை பண்ற அந்த ராட்சச பூண்டு இல்லாத போயிடும்னு சொல்லிட்டு அந்த ரகு மகாராஜாவால திருப்பி தர்மத்தை சொல்ல முடியல. அவருண்ட நானும் உன் பிரஜைதானே, எனக்கு ஆகாரம் வேணுமேன்னு அது கேட்கச்சே ராட்சசு கேட்கச்சே, ஆமா அது நியாயந்தானோ என்னவோன்னு நினைச்சிட்டு தர்ம நிச்சயம் ஏற்படாத இருந்தார் ரகு மகாராஜா. ஆனா ராமருக்கு தர்ம நிச்சயம் ஏற்பட்டு போயிடுத்து, இதுதான் பண்ணணும்னு சீதா பிராட்டியே ஞாபகப்படுத்தினா கூட, இவர் பண்றது தப்புன்னு சொல்லி ஞாபகப்படுத்தினா கூட, உன்ன வேணாலும் விட்டுடுவேன், உனக்கு என்ன உயிருக்கும் மேலாக இருந்துருக்க, என்னுடைய பிராணன வேணாலும் விட்டுடுவேன், உயிருக்கும் மேலாக இருந்துருக்க, உன்ன வேணாலும் விட்டுடுவேன், உனக்கும் மேலாக இருந்துருக்க, லக்ஷ்மண வேணாலும் விட்டவர் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் மகாபலம். அவருடைய மனோபலம் இருந்துருக்க இவ்வளவு அவ்வளவுன்னு பலம்னு சொல்றது வெறும் சரீரத்தில் இருக்கிற பலம் மாத்திரம் இல்ல, இந்த மனோபலம் முக்கியமான பலம். ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாஜான் தம் ரமம் சத்ராவிரதம். இந்த சத்ருஞ்சயன்னு சொல்லக்கூடிய பட்டத்து யானையில ராமர் உட்காந்து வரணும், அதுல வெண்கற்று கொடை மேல வரணும், அது அப்படி மூஞ்ச மறைச்சுண்டும் மறையாத்துக்குமா மறக்காத்துமா இருக்கிற மாதிரி ஒரு கொடைய போட்டு அந்த கொடையில அவருக்கு கண்ணச்சல் படாமல் இருக்க மாதிரி இந்த தெருவுல போகணும், அப்படி பார்க்கணும்னு இச்சாமகா நாங்க எல்லாரும் விரும்புறோம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜே நமதாஜாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். இன்னைக்கும் இந்த பக்கத்து திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாள் தேவ பெருமாள் யான வாகனத்துல எழுந்தருள்வர். அந்த யான வாகனத்துல எழுந்தருளிச்சு ஒரே ஒரு கொடை இருக்கும், அந்த கொடை மேல இருக்கும், மீதி நாள்லாம் கொடையை பக்கத்துல பெரிய பெரிய கொடையை பிடிச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு அந்த பெருமாள் பக்கத்திலே சின்ன கொடையா ஒரு கொடை இருக்கும். அந்த கொடையினுடைய ஜாலர் இருக்க பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை மறைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்படி ஜாலர் ஒதுங்கிட்டுன்னா பெருமாள் திருமுக மண்டலம் தெரியும். இது அயோத்தியில இருக்கிற மக்கள் பாரித்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தின ஒரு உற்சவம் இது. இப்படி இவெல்லாம் சொன்ன உடனே ராம தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. ஆனா அதே சமயத்துல நேர கேட்டுட்டேன், ஸ்ட்ரிக்டா கேட்டுட்டேன், என்ன கேக்கிறேன் அப்படின்னா, நான் ராஜ ராமன் வந்து ராஜாவா யுவராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறது சந்தோஷம். நான் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் பரிபாலனம் பண்ணின, இதுல ஏதான குறை இருக்கா, இந்த குறையினால ராமன ராஜ்ய பரிபாலனம் சொன்னு ஆசைப்படுறியா அப்படின்னா, குறையினாலாம் இல்ல, ஒரு குறையும் கிடையாது. ராமனை பொறுத்த வரைக்கும் சிலதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அவருடைய குணங்கள்னால நான் சொல்றேன். பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவா பகுஸ்ருதானாம் வ்ருத்தானாம் பிராமணானாம் உபாசீதானாம் தமேவம் குண சம்பன்னம் ராமம் சத்ய பராக்கிரமம் லோக பாலோபமும் நாசம் அகாமயதமேதினி. பூமி பிராட்டி இப்படிப்பட்ட ராமனை தன்னுடைய நாசனாக இருக்கணும்னு ஆசைப்படுறா, நாங்களும் ஆசைப்படுறோம். ஒன்னிடத்துல குறை இருக்குன்னு நான் சொல்லல, ஆகையால நான் சொல்றேன். என்னதான் ரொம்ப சந்தோஷம், நான் நினைச்சத நீங்களும் சொல்லிட்டுங்கோ. சரி, அனுப்பிச்சு வை சுமந்திரரை கூட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட, ராமரை போய் கூட்டுண்டுவா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சரி பண்ணலாம் அப்படின்னு சுமந்திரர் உடனே போடுறார், ஓடி போய் ராமரை அழைச்சிட்டு வர. இந்த ராமர் இல்லாத சபையில தான் இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். சிம்மாசனத்துல எழுந்தருள் இருக்க தசரத சக்கரவர்த்தி சுமந்திரர் பின் தொடர ராமர் வரையறாம். அந்த ராமர் வரைச்சு ராமர் வர அழக பார்த்துட்டு இருக்காராம், சொக்கி போயிட்டாராம் தசரத சக்கரவர்த்தி. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்கபாஹும் மகாசத்வம் மத்த மாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபோதார்ய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். அங்க இருந்திருக்கிற மக்கள் பும் சப்தம் இந்த இடத்துல புருஷால் ஸ்திரீ எல்லாருமா சொல்லக்கூடிய ஜீவனை சொல்றது, அது ஜெயதனம் ஜீவன் மாத பிராணிகள் பட்சிகள்ல இருந்து எல்லாமே எல்லாருடைய சித்தத்தையும் மனசையும் கண்ணு மனசு எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவராக ராமர் இருந்துட்டு இருக்காராம். சந்திரகாந்தானனம் ராமம் மாதீவ பிரிய தரிசனம். ராமர் நடந்து வர அழக பாக்கிறேன், ராமருடைய திருமுக மண்டலத்தை பாக்கிறேராம் தசரத சக்கரவர்த்தி சிம்மாசனத்துல உட்காந்து. குழந்தைய பாத்துட்டு இருப்போம், குழந்தை எப்படி நடந்து வந்ததுன்னா, சின்ன குழந்தை, அந்த குழந்தை எப்படி நடந்து வருதுன்னு அது மேலேந்து அந்த சேர்ல உட்காந்து நம்ம பாத்துட்டு இருக்க மாதிரி தசரத சக்கரவர்த்தி பாக்கிறேராம். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். அப்படியே பாத்துண்டா பாத்துன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காராம். சந்திரனுடைய காந்தி மாதிரி அப்படி ஒரு காந்தி, சூரியனுடைய காந்தி அப்படியே புசிக்கிடும் அந்த மாதிரி இல்லையா, அப்படியே பாக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி பார்த்து அந்த ராமனை பார்த்து சொல்றாராம், அப்பா ராமா நீ வந்திருக்க, ஜேஷ்டாயாமே பத்னியாம் சதிருஷ்யாம் சதிருஷா சுதா உற்பத்தம் குணசிரேஷ்டோ மம ராமாத்மஜா பிரியா ஏதஸ்தயா பிரஜாஸ்வேமாக சுகுணை அனுரஞ்சிதாக தஸ்மாத் துவம் புண்ணியோகேன யௌவராஜ்யமவாப்னுஹி. ராமா எனக்கு ஒரு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்றதுக்கு அந்த மூர்த்தன்யமாக இருக்கக்கூடிய பத்னி கௌசல்யன் இடத்துல இருந்து நீ பிறந்தவ, நீ ஜேஷ்ட புத்திரனாக இருந்திருக்க, கௌசல்யனுடைய ஒரு தபஸுக்கு ஏற்றபடி நீ பிறந்தவனாக நீ இருந்திருக்க, உனக்கு நீ ரொம்ப எல்லா விதத்திலயும் மிகச்சிறந்தவன் தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. இதுவே ஒரு காரணம் இல்ல உன்னை பட்டாபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு. இங்க இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் நீ ராஜாவா வரணும்னு ஆசைப்படுற. எதனால? ஸ்வகுணைஹி அனுரஞ்சிதாஹ, உன்னுடைய குணத்தினாலே, உன்னுடைய அழகுனாலே, உன்னுடைய செயல்கள்னாலே ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்திருக்க இந்த மக்கள் மொத்த பேரும். அவ மொத்த பேரும் ஆசைப்படுறா உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆகையால நான் உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், அதை அடைஞ்சி நீ சந்தோஷமா இருக்கணும். ஆனா இதுல சில குணங்கள்லாம் உபதேசம் பண்ற, நீ ஜாகிரதையா இருக்கணும், எல்லாத்துக்கும் உபகாரமாக இருக்கணும்னு எல்லாம் சொல்லி சொன்னாரா. இப்படி சொன்ன உடனே அதை கேட்டுண்டு தச்சுவாதூதஸ்தே ராமஸ்ய பிரியகாரிணா துரிதாக சீக்கிரம் அபேத்திய கௌசல்யாயை நவேதயதி, இவர் அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்க. இத சொன்ன உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறான்றத முதல்ல யாருக்கு போய் சொல்றது? நான் இதை கேட்டுட்டே இருந்தா அப்பதானே தீர்மானம் இருக்கு. கேட்டுட்டே இருக்கோ, சுகிருத்தா இருக்கோ, மொத்த பேரும் ஓடி போறாளாம். கௌசல்யா எங்க இருக்காளோ அங்க, கௌசல்யா உன் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாரு தசரத சக்கரவர்த்தின்னு சொல்றாளாம். ஜனங்கள்லாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறா, பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு ஜனங்கள்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காளாம். இதுக்கு மேல என்ன நடக்க போறதுன்றத நாளைக்கு நாம பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபால கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.